ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಶುಕ್ಲಾಂಬರಧರಂ ವಿಷ್ಣುಂ ಶಶಿವರ್ಣಂ ಚತುರ್ಭುಜಂ ಪ್ರಸನ್ನವದನಂ ಧ್ಯಾಯೇತ್ ಸರ್ವವಿಘ್ನೋಪಶಾಂತಯೇ. ವಾಗೀಶಾಧ್ಯಾಸು ಮನಸಃ ಸರ್ವಾರ್ಥಾನಾಮುಪಕ್ರಮೇ ಯಂ ನತ್ವಾ ಕೃತಕೃತ್ಯಾ ಸ್ಯುಃ ತಂ ನಮಾಮಿ ಗಜಾನನಂ. ಗುರುರ್ಬ್ರಹ್ಮ ಗುರುರ್ವಿಷ್ಣು ಗುರುರ್ದೇವೋ ಮಹೇಶ್ವರಃ ಗುರುಸಾಕ್ಷಾತ್ ಪರಂ ಬ್ರಹ್ಮ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. ಅಖಂಡಮಂಡಲಾಕಾರಂ ವ್ಯಾಪ್ತಂ ಯೇನ ಚರಾಚರಂ ತತ್ಪದಂ ದರ್ಶಿತಂ ಯೇನ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. ದೋರ್ಭಿರ್ಯುಕ್ತಾ ಚತುರ್ಭಿಸ್ಫಟಿಕಮಣಿಮಯೀಮಕ್ಷಮಾಲಾಂ ದಧಾನಾ ಹಸ್ತೇನೈಕೇನ ಪತ್ಮಂ ಸಿತಮಪಿ ಚ ಶ್ರುತಂ ಪುಸ್ತಕಂ ಚಾಪರೇಣ ಭಾಸಾ ಕುಂದೇಂದುಶಂಖಸ್ಫಟಿಕಮಣಿನಿಭಾಸಮಾನಾಸಮಾನ ಸಾಮೇ ವಾಗ್ದೇವತೇಯಂ ನಿವಸತು ವದನೆ ಸರ್ವದಾ ಸುಪ್ರಸನ್ನಾ. ಕೂಜಂತಂ ರಾಮ ರಾಮೇತಿ ಮಧುರಂ ಮಧುರಾಕ್ಷರಂ ಆರುಹ್ಯ ಕವಿತಾ ಶಾಖಾಂ ವಂದೇ ವಾಲ್ಮೀಕಿ ಕೋಕಿಲಂ. ಯಃ ಪಿಬಂಸತ ತಂ ರಾಮ ಚರಿತಾಮೃತ ಸಾಗರಂ ಅತೃಪ್ತಸ್ತಂ ಮುನಿಂ ವಂದೇ ಪ್ರಾತೇತ ಸಮಕಲ್ಮಷಂ ಗೋಷ್ಪತೀಕೃತ ವಾರೀಶಂ ಮಶಕೀಕೃತ ರಾಕ್ಷಸಂ ರಾಮಾಯಣ ಮಹಾಮಾಲಾ ರತ್ನಂ ವಂದೇ ಅನಿಲಾತ್ಮಜಂ ಅಂಜನಾನಂದನಂ ವೀರಂ ಜಾನಕೀ ಶೋಕನಾಶನಂ ಕಪೀಶಮಕ್ಷಹಂತಾರಂ ವಂದೇ ಲಂಕಾ ಭಯಂಕರಂ ಉಲ್ಲಂಕ್ಯ ಸಿಂಧೋ ಸಲಿಲಂ ಸಲೀಲಂ ಯಶೋಕವನ್ಯಂ ಜನಕಾತ್ಮಜಾಯಾಃ. ಆದಾಯ ತೇನೈವ ದದಾಹಲಂಕಾಂ ನಮಾಮಿ ತಂ ಪ್ರಾಂಜಲಿನಾಂಜನೇಯಂ. ಆಂಜನೇಯಮತಿ ಪಾಟಲಾನನಂ ಕಾಂಜನಾದ್ರಿಕಮನೀಯ ವಿಗ್ರಹಂ ಪಾರಿಜಾತತರು ಮೂಲವಾಸಿನಂ ಭಾವಯಾಮಿ ಪವಮಾನನಂದನಂ. ಯತ್ರ ಯತ್ರ ರಘುನಾಥ ಕೀರ್ತನಂ ತತ್ರ ತತ್ರ ಕೃತಮಸ್ತಕಾಂಜಲಿಂ ಬಾಷ್ಪವಾರಿ ಪರಿಪೂರ್ಣ ಲೋಚನಂ ಮಾರುತಿಂ ನಮತ ರಾಕ್ಷಸಾಂತಕಂ. ಮನೋಜವಂ ಮಾರುತುಲ್ಯವೇಗಂ ಜಿತೇಂದ್ರಿಯಂ ಬುದ್ಧಿಮತಾಂ ವರಿಷ್ಠಂ ವಾತಾತ್ಮಜಂ ವಾನರಯೂತ ಮುಖ್ಯಂ ಶ್ರೀರಾಮದೂತಂ ಶಿರಸಾ ನಮಾಮಿ. ವೈದೇಹೀ ಸಹಿತಂ ಸುರದ್ರುಮತಲೇ ಹೈಮೇ ಮಹಾಮಂಡಪೇ ಮಧ್ಯೇ ಪುಷ್ಪಗಮಾಸನೇ ಮಣಿಮಯೇ ವೀರಾಸನೇ ಸಂಸ್ಥಿತಂ. ಅಗ್ರೇ ವಾಚಯತಿ ಪ್ರಭಂಜನ ಸುತೇ ತತ್ವಂ ಮುನಿಭ್ಯಃ ಪರಂ ವ್ಯಾಖ್ಯಾಂತಂ ಭರತಾದಿಭಿಃ ಪರಿವೃತಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಳಂ. ವಾಮೇ ಭೂಮಿ ಸುತಾ ಪುರಸ್ತು ಹನುಮಾನ್ ಪಶ್ಚಾತ್ ಸುಮಿತ್ರಾ ಸುತಃ ಶತ್ರುಘ್ನೋ ಭರದಶ್ಚ ಪಾರ್ಶ್ವದಲಯೋರ್ವಾಯುವಾದಿಕೋಣೇಷು ಚ ಸುಗ್ರೀವಶ್ಚ ವಿಭೀಷಣಶ್ಚ ಯುವರಾಟ್ ತಾರಾಸುತೋ ಜಾಂಬವಾನ್ ಮಧ್ಯೆ ನೀಲ ಸರೋಜ ಕೋಮಲ ರುಚಿಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಳಂ. ರಾಮಂ ರಾಮಾನುಜಂ ಸೀತಾಂ ಭರತಂ ಭರದಾನುಜಂ ಸುಗ್ರೀವಂ ವಾಯುಸೂನುಂ ಚ ಪ್ರಣಮಾಮಿ ಪುನಃ ಪುನಃ. ನಮೋಸ್ತು ರಾಮಾಯ ಸ ಲಕ್ಷ್ಮಣಾಯ ದೇವ್ಯೈ ಚ ತಸ್ಯೈ ಜನಕಾತ್ಮಜಾಯೈ. ನಮೋಸ್ತು ರುದ್ರೇಂದ್ರಿಯಮಾನಿಲೇಭ್ಯೋ ನಮೋಸ್ತು ಚಂದ್ರಾರ್ಕಮರುದ್ಗಣೀಭ್ಯಃ. ಚರಿತಂ ರಘುನಾಥಸ್ಯ ಶತಕೋಟಿ ಪ್ರವಿಸ್ತರಂ ಏಕೈಕಮಕ್ಷರಂ ಪುಂಸಾಂ ಮಹಾಪಾತಕನಾಶನಂ. ವಾಲ್ಮೀಕಿಗಿರಿ ಸಂಭೂತ ರಾಮಾಂಭೋ ನಿಧಿ ಸಂಗತ ಶ್ರೀಮತ್ ರಾಮಾಯಣೀ ಗಂಗಾ ಪುನಾತಿ ಭುವನತ್ರಯಂ. ವಾಲ್ಮೀಕೇರ್ಮುನಿಸಿಂಹಸ್ಯ ಕವಿತಾವನಚಾರಿಣಃ ಶೃಣ್ವನ್ ರಾಮಕಥಾನಾದಂ ಕೋನಯಾತಿ ಪರಾಂಗತಿಂ. ಜಾನಕೀಕಾಂತಸ್ಮರಣಂ ಜಯ ಜಯ ರಾಮ ರಾಮ ಆಂಜನೇಯ ಸ್ವಾಮಿನಃ ಜಯ. ಭಗವತ್ ಕೃಪೆನಾಲ நம்ம ஷீரோத மதம் அப்படிங்கிற அற்புதமான பாலகாண்டத்துல ராமாயணத்துல ராமர் பண்ணக்கூடிய பல பல விதமான கிருப்பை அல்லவா அருளை நம்ம பார்த்துட்டு அனுபவிச்சுன்னு வரோம். ஏன்னா ராமர் ஒவ்வொரு கேள்வி கேட்காட்டா நம்மளுக்கு இந்த கதையெல்லாம் விஸ்வாமித்ர முனிவருடைய முகமா நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு. அப்போ ராமர் மூலமாக நம்ம இந்த கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அதனாலே ராமாயணத்துல பாலகாண்டம் ராமருடைய சரித்திரமா கேட்டா கண்டிப்பா ஆமா, ஏன்னா ராமர் மூலமா தான் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால ராமருடைய சரித்திரம் அப்பேற்பட்ட க்ஷீரோத மதனம் வரைக்கும் பரியந்தம் நம்ம அனுபவிச்சிருக்கோம். மேலும் இன்றைய நாள் அகல்யா சாப மோட்சம் அனுபவிக்கலாம். 48வது சர்க்கம். பிருஷ்ட்வாத்து குஷலம் தத்ர பரஸ்பர சமாகமே கதாந்தே சுமதிர் வாக்கியம் வியாஜஹார மகாமுனிம். அந்த சுமதி அப்படிங்கிற ராஜா வந்து விஸ்வாமித்ர முனிவரை நன்கு உபச்சாரம் பண்ணி தன்யோஸ்மி அனுகிரகீத்தோஸ்மி அப்படின்னு சொல்லி அவர் உபச்சாரம் பண்ணப்பட்டார். என்னை விட ஒரு பாக்யசாலி யாரும் இல்லை, உங்களை உங்களுடைய தரிசனம் கிடைச்சதுனாலேயே நான் பெரிய பாக்யவான் என்று சுமதி அப்படிங்கிற மகாராஜா வந்து விஸ்வாமித்திரிட்ட சொன்னார் அப்படின்னு பார்த்தோம். இதுல சொல்றார், அப்போ அவருடைய பிருஷ்டாத்து குசலம் தத்ர, அவருடைய குசலம் கேட்கறதுலவா எப்படி இருக்கேன், என்ன சௌகரியமா அப்படின்னு எல்லாம் கேட்கறது, குசலம் எல்லாம் கேட்டு சுமதி மகாராஜா சட்டுன்னு மகர்ஷிய பார்த்து ஒரு விஷயம் கேட்கிறார். இமௌ குமாரோ பத்ரம் தே தேவதுல்ய பராக்கிரமௌ கஜசிம்ஹவதி வீரௌ ஷார்தூல விருஷபோபமௌ பத்மபத்ர விஷாலாக்ஷௌ கட்கதூணி தனுர்தரௌ அஸ்வினாவிவ ரூபேண சமுபஸ்தித யௌவனௌ யதிருச்சயாகாம் ப்ராப்தௌ தேவலோகாடிவாமலௌ கதம் பத்யாமிஹ ப்ராப்தௌ கிமத்தம் கஸ்ய வாமுனே. என்ன கேட்கிறார் விஸ்வாமித்ர முனிவர்ட்ட, இந்த ராமர் லக்ஷ்மணனை பாக்குற அந்த சுமதி மகாராஜா இன்னொரு அவரை பார்த்து கேட்கிறா, தேவதுல்ய பராக்கிரமோ, தேவதுல்யத்துக்கு பராக்கிரமமா இருக்கக்கூடியதும், கஜசிம்ஹகதி யானை சிம்மம் எல்லாம் எப்படி நடக்கும், அதுக்கு ஒத்தாப்படி கதியா இருக்கக்கூடியவரும், ஷார்தூல விருஷபோபமோ, ஷார்தூலம்னா புலி விருஷபம் எல்லாம் எப்படி அந்த அவளுடைய வீரம் இருக்குமோ அதே மாதிரி வீரம் உடையவர்களும், பத்மபத்ர விஷாலாட்சம், பத்மபத்திரம்னா தாமரை இதழ் மாதிரி அழகான விசாலமான நேத்திரங்கள் உடையவர்களும், கட்கதூணி தனுர்தரம், வாழ் அந்த அம்பு வைக்கிற விஷயங்கள் எல்லாம் வில்லு எல்லாம் வச்சுட்டு தரிச்சுட்டு இருக்கக்கூடியவரும், ரூபேன அஸ்வினோ, இவ அழகுல எப்படி இருப்பாளாம், அஸ்வினி தேவர்கள் ரெண்டு பேர் இருக்காளே இல்லையோ அந்த தேவர்கள் மாதிரி இருக்காளாம் பா ரெண்டு பேரும், சமுபத்திதௌ யௌவனௌ குமாரௌ தேவலோகாத் எதிர்ச்சயா ஏவகாம் ப்ராப்தௌ. அதாவது யௌவனம் யூத்தா இருக்கா, அப்பேற்பட்ட ராஜகுமாரர்களா தென்படுறார்கள், தேவலோகத்திலிருந்தே ஏதோ பாக்யத்தால எதிர்ச்சியா ஏதோ எதிர்ச்சியா பூமிக்கு எழுந்தருள்னா மாதிரி ரெண்டு பேர் ரெண்டு தேவர்கள மாதிரி இருக்காளே, தேவலோகத்திலிருந்து ரெண்டு தேவர்கள் எதிர்ச்சியா பூமியில வந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்காளே. மேலும் என்ன, அம்பரம் சந்திர சூரியோ இவ, ஆகாயத்துல சந்திர சூரியர்கள் எப்படி இருப்பாளோ அதே மாதிரி இருக்காளே, அலங்காரம் பண்ணப்பட்டதா இருக்காளே. மேலும் என்ன சொல்றா, இவாளுடைய அந்த நடத்தை அந்த சாதிருஷ்யம் எல்லாம் எங்கும் தென்படாத மாதிரி இருக்காளே, இஹ பிராப்தோ, இங்க எப்படி வந்தா நடந்து எப்படி வந்தா, இமோ கதம் பத்யாம் இஹ பிராப்தோ, எப்படி இவன் நடந்து வந்தா இங்கிக்கு, முனியே முனிவரியா கிமர்த்தம், எதற்காக வந்திருக்கா, கஸ்யவா, யாரே உத்தேசம் பண்ணி வந்திருக்கா, பத்ரம் தே, தயவு பண்ணி சொல்லுங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். மேலும் சொல்ற, கிமர்த்தம் சனர சிரேஷ்டௌ சம்பிராப்தௌ துர்கமே பதி வராயுதரோ வீரோ ஷோதுமிச்சாமி தத்வதா. சூரர்களான இந்த புருஷ சிரேஷ்டர்கள் எதற்காக இங்க வந்திருக்கா, எதை தேடி வந்திருக்கா, துர்கமே பதி, அது மன்னா ரொம்ப கஷ்டத்தை கஷ்டம் ஏறின இந்த வழியில காட்டு வழி இந்த வழியில வந்திருக்காளே, உத்தமமான வராயுத தரவும் உத்தமமான ஆயுதங்களை எல்லாம் தரிச்சுண்டு வந்திருக்காளே, எதற்காக வந்திருக்கா, இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் என்று சொல்ல, அந்த ராஜாவுடைய சுமதி ராஜாவுடைய வார்த்தை கேட்டு என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் அவர்கிட்ட சொல்ற. ராம லக்ஷ்மணோ அயோத்யா நிபதேஹே தசரதஸ்ய ராஜ்ஞஹ புத்ரௌ ஹி. ஸ்ரீராம லக்ஷ்மணன் அப்படின்னு ரெண்டு பேருடைய இவர்கள் அயோத்தியாதிபதியான தசரத மகாராஜாவுடைய ரெண்டு புத்திரர்களாகும் இவர்கள், யாகம் நிறைவேற்றுவதற்காக என் கூட வந்திருக்கா அப்படின்னு. மம யஜ்ஞ சமாப்தி அர்த்தம் ஆகதம், என்னுடைய யஜ்ஞம் நிறைவேற்றுவதற்காக என் கூட வந்திருக்கா இவா ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்ல, சித்தாஶ்ரமமனுப்ராப்ய ராட்சசானபிஹத்யச இமம் தேசமனுப்ராப்தௌ வீரௌ தசரதாத்மஜோ. தசரத புத்திரர்களான இந்த ரெண்டு வீரர்கள் சித்தாஶ்ரமத்திற்கு வந்திருக்கா. ராட்சசர்களை கொன்னது பிறகு, ராட்சசாஞ்ச அபிஹத்ய, அதாவது ராட்சசர்கள் என்னுடைய யாகத்துக்கு வேண்டி அந்த ரெண்டு ராட்சசர்களையும் இல்லாம பண்ணிவிட்டு தோ இங்க வந்திருக்கா, அனுப்பிராப்தோதான் உன்னுடைய தேசத்துக்கு வந்திருக்கார்கள் இவா ரெண்டு பேரும். இத கேட்டதும் ராஜா விஸ்வாமித்ரவத ஸ்ருத்வா ராஜா பரமஹர்ஷித அதிதி பரமோ பிராப்தௌ புத்ரௌ தசரதஸ்யதௌ பூஜயாமாஸ விதிவத் சத்காரார்ஹௌ மஹாபலௌ. அந்த ராஜா விஸ்வாமித்ர முனிவருடைய வார்த்தையை கேட்டுட்டு ஆச்சரியத்தோட, தசரத சக்கரவர்த்தியுடைய தனையர்கள் அல்லவோ, தசரத சக்கரவர்த்தியுடைய புத்திரர்கள் அல்லவோ, அதிபலசாலிகளா இருக்கக்கூடிய அவர்களையும் பூஜை பண்ணறதுக்கு அர்ஹர்கள் அப்படின்னு சொன்னதும், உத்தமமான சாஸ்திரப்படி அவர்களையும் உபச்சாரம் பண்ற அந்த சுமதி மகாராஜா. ததப்பரஸ்மத் பரமசத்காரம் சுமதே பிராப்ய ராகவோ உஷ்யதத்ர விஷாமேகாம் ஜக்மதுர்மிதிலாம் ததஹ. சுமதி மகாராஜாவுடைய பரம சத்காரம் இல்லவா, சத்காரம் சொன்னா உபச்சாரம் பண்றது, பரம சத்காரம்னா என்னது, உத்தமமான சத்காரத்தை அந்த அங்கீகார பிராப்பிய அடைந்த ஸ்ரீ ராமலட்சுமர்கள் அங்கேயே ஒரு நாளைக்கு வசிச்சுட்டு, உஷ்யதத்ர நிஷாமேகாம் அங்கேயே ஒரு நாளைக்கு வசிச்சுட்டு அதுக்கப்புறம் மிதிலா நகரத்துக்கு புறப்பட்டார்கள் அப்படின்னு சொல்றார். தாம் திருஷ்ட்வா முனயத் சர்வே ஜனகஸ்ய புரீம் சுபாம் சாது சாத்விதிஷம் சந்தோ மிதிலாம் சமபூஜயன். முனிவர்கள் எல்லாரும் ஜனக மகாராஜாவுடைய அந்த அழகாரந்த புரியும் இல்லவா, ஜனக மகாராஜாவுடைய புரி எப்படி இருக்கும், அயோத்தியாபுரி மாதிரி இருக்கும், அப்பேற்பட்ட அழகு, அதை பார்த்துட்டு ஆஹா ஆஹா சாது சாது இது என்ன அழகு என்ன அழகு அப்படின்னு மிதிலாபுரியை புகழ்த்தினா கொண்டாடினார்கள் எல்லாரும். மிதிலோபவனே தத்ர ஆஶ்ரமம் த்ருஷ்ய ராகவஹ புராணம் அர்ஜனம் ரம்யம் பப்ரச்ச முனிபுங்கவம். ஸ்ரீ ராகவ ராமர் பார்க்கிறார் மிதிலா ராஜ்யத்தை, எப்பேற்பட்ட அழகுலவா. அந்த ஆசிரமத்தை பார்த்ததும் முனிட்ட கக்கிறார், ஒரு கல்வி கக்கிறார். ஸ்ரீமதாஶ்ரம சங்காஷம் கிம் ஸ்விதம் முனிவர்ஜிதம் ஸ்ரோதுமிச்சாமி பகவன் கஸ்யாயம் பூர்வ ஆஶ்ரம. சுவாமி இப்பேற்பட்ட ஸ்ரீமத் அப்படிங்கிற அப்படின்னா சோபை ஏறினதான ஆஶ்ரம சங்காஷம், ஆஶ்ரம மட்டமா இருக்கேன் இந்த இடம், ஆனா முனி வர்ஜிதம் இதம் கிம்னு அப்படின்னு கேக்குற. இங்க வந்து முனிவர்கள் இல்லாத மாதிரி இருக்கா இருக்கே, எதனால, இதுக்கு முன்னாடி ஆரோடைய ஆசிரமமா இருந்தது, அயம் பூர்வக கசிய ஆசிரமம் ஸ்ரோதும் இச்சாமி, இதுக்கு முன்னாடி ஆரோடைய ஆசிரமமா இருக்கு, மேலும் இங்க ஏன் முனிவர்கள் எல்லாம் இல்லாத மாதிரி இருக்கே, பேர்பட்ட அழகா அழகா இருக்கக்கூடிய இடம் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையப்படுறேன் முனிவரே அப்படின்னு விஸ்வாமித்ர முனிவர்கிட்ட ஸ்ரீராமன் கேக்குறார். அப்போ அவருக்கு சந்தோஷம், ஏன்னா இதுவும் ஒரு காரணத்துக்காக தான் விஸ்வாமித்ர முனிவர் அழைச்சிட்டு வந்திருக்கார் ராமரை அல்லவா. அஹல்யா சாப மோக்ஷம் கொடுக்கணும்னா ராமர் வரணுமே, அதற்காகவும் பகவானை ராமரை அழைச்சிட்டு வந்திருக்கார். அப்ப ராமரே கேட்டிருக்காரே, அப்ப அதுக்கு பதிலா சொல்லி விடலாம் அப்படின்னு விஸ்வாமித்ர முனிவருக்கு பரம சந்தோஷம். அவர் சொல்றார், கௌதமஸ்ய நரஸ்ரேஷ்ட பூர்வமாதீன் மகாத்மனஹ ஆஶ்ரமோ திவ்ய சங்காஷஹ சுரைரபி சுபூஜிதஹ. புருஷோத்தமா நான் சொல்றேன், முன்னாடி இந்த இடம் வந்து தேவலோகத்தில் இருக்கிறவா கூட தேவர்கள் இருப்பாளே, அவெல்லாம் நேரா வந்து இங்க பூஜை பண்ணக்கூடிய இடமா இருந்ததுப்பா. இது யாரோட ஆஶ்ரமம் அப்படின்னா மகாத்மான கௌதமஸ்ய ஆஸ்ரமஹ ஆசீத். மகாத்மாவான கௌதம மகர்ஷியுடைய ஆசிரமம்ப்பா இது முன்னாடி இருந்தது. இந்த கௌதம ஆசிரமத்துல யாரு வருவா? தேவர்கள் கூட இங்க வந்து பூஜை பண்ணிட்டு போவா. அப்பேற்பட்ட ஆசிரமமா இருந்தது. சேக தப ஆதிஷ்ட தல்யா சஹித புரா. சேக தப ஆதிஷ்டது அஹல்யா சஹித புரா வர்ஷ பூகாம்ச ராஜபுத்திர மகாயுஷா. அதி கீர்த்திமானான அந்த ராஜகுமாரர் அகல்யா சமேதமாக முன்னாடி பல வருஷங்கள் இதே திக்குல இந்த இடத்திலேயே தபஸ் பண்ணிட்டு இருந்தா. இப்போ இந்த ஸ்லோகம் ரொம்ப சுருக்கமா சொல்லிவிடுற அந்த கதை என்ன, எப்படி அகல்யா தேவி கௌதம மகர்ஷிக்கு பத்னி ஆனா அப்படிங்கிற கதை ரொம்ப விசேஷமானது. அதுல சுருக்கமா சொல்ல போனா பிரம்மபுத்திரி அகல்யா. பிரம்மாவே அவ்வளோ அழகு, இந்த உலகத்திலேயே அழகுக்கு என்ன பேர்னா அகல்யா என்று சொல்லிடலாம். அப்பேற்பட்ட அழகு ரூபவதியா அந்த அகல்யாவை படைத்தார் பிரம்மதேவர். அப்போ இந்த அகல்யாவை சின்ன வயசுல இருக்கிறத கௌதம முனிவர்ட்ட கொடுத்திருந்தா நீ பாத்துக்கோ அப்படின்னு. அப்போ சரி அப்படின்னு அடுத்து விவாக பிராயம் வந்து கொடுத்து அந்த சமயம் இந்திராதி திக்பாலர்கள் எல்லாரும் அகல்யாவை அடையணும் அப்படின்னு ரொம்ப ஆசையோடு இருந்தா. எல்லாரும் அப்பாவான பிரம்மதேவர்கிட்ட போய் சொல்றா. இப்ப பிரம்மதேவர் ரொம்ப குழம்பின என்னடா பண்றது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்றார், பிரம்மாண்டத்தை மூணு வாட்டி பிரதட்சிணம் பண்ணிட்டு யாரு வராளோ, முதல்ல யாரு வராளோ அவர்களுக்கு அகல்யாவை கொடுப்பேன் என்று சொல்றார். இத கேட்டதும் நாரதருடைய உபதேசம்படி நாரதர் வந்து கௌதம முனிவர்ட்ட சொல்றார், நீங்க வந்து காமதேனுவை சுத்தி வாங்கோ அப்படின்னு நாரதர் சொல்ல, கௌதம முனிவரும் காமதேனுவை மூணு வாட்டி பிரதட்சிணம் பண்ணிவிட்டு பிரம்மாட்ட போய் சொல்றார், எனக்கு தான் அகல்யாவை தரணும் என்று. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, வேத வாக்கியம் என்னது, ஈரோழு பதினாலு உலகங்களும் கோ அந்த காமதேனுடைய அங்கங்களாகும்னு வேத வாக்கியம். அது அந்த வேத வாக்கியம் சத்தியமாவணும்னா சத்தியம் தானே, அதனால இவரும் பிரதட்சிணம் பண்ணதும் சத்தியமாயிடும். ஈரோழு பதினாலு உலகங்களும் பிரதட்சிணம் பண்ணிட்டு வந்துட்டார் கௌதம முனிவர் அப்படின்னு சத்தியமாயிடும். அப்போ பிரம்மதேவருக்கு அந்த தான் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றினார் அப்படி கௌதம முனிக்கு அகல்யாவை கிடைத்தது. இப்படின்னு பிரம்ம புராணம் பத்ம புராணத்துல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி கௌதம முனிவருக்கு அகல்யா தேவியை கிடைத்தது. மேலும் என்ன, கதாசித் திவசே ராம ததோ தூரம் கதே முனௌ தஸ்யாந்தரம் விதித்வா தூ சஹஸ்ராக்ஷ சுசீபதி முனி வேஷதரோ ஹல்யாம் இதம் வசனம் அப்ரவீத். ஹே ராமா, ஒரு நாள் என்னாச்சு, வாழலாம் ரெண்டு பேரும் தபஸ் பண்ணிட்டு சௌக்கியமா இருந்தா ஒரு நாள் இந்த சஹசிராட்சனான தேவேந்திரன் அல்லவா, சஹசிராட்சன்னு யாரு சொல்றா, இந்திரன் சொல்றான். இந்திரனுக்கு அகல்யா மேல் ரொம்ப ஆசை இருந்தது, ஆனா கிடைக்காம எடுத்து. மேலும் என்ன, இன்னொரு வச்சனம் என்னன்னா, தேவர்கள் இவருடைய தபஸ் ரொம்ப உக்ரமானது, அதனால மேலும் தபஸ்கள் அதிகரித்துன்னா தேவர்கள் கொஞ்சம் கஷ்டமாயிடும் அப்படின்னு. அந்த தேவர்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் தானே இந்திரர், அப்ப இந்திரனே வந்து அவருடைய தபஸ் வலிமையை குறைக்கணும் என்றும் அப்படின்னு ரெண்டு அர்த்தங்களையும் எடுத்துக்கலாம். அப்படி இந்திரன் தேவன் நேரம் வந்து ஒரு நாளைக்கு அந்த கௌதம மகர்ஷி மாதிரி ஒரு ரூபம் எடுத்துட்டு அந்த கௌதம மகர்ஷி ஸ்நானம் பண்றதுக்காக நதிக்கரைக்கு போயிருக்கார். அந்த வேலையை பார்த்து அகல்யா தனியா இருக்கிற சமயத்துல கௌதம வேஷம் போட்டு அகல்யாட்ட நேரம் வந்து யாரு சொல்றா, தேவேந்திரன் பேசுற. ரித்து காலம் பிரதீட்சந்தே நாத்தினே சங்கமம் துவகமிச்சாமி துவயா சக சுமத்தியமே. அதாவது சுசமாஹிதே அப்படின்னு கூப்பிடுற முதலே, ஏன்னா பிரம்மாவனால அழகாக சிருஷ்டி பண்ணப்பட்டவளே அப்படின்னு கூப்பிடுறான். அர்த்தினக ருதுகாலம் பிரதீட்சந்தேன, ருதுகாலம் வந்துடுத்துமா, நம்ம வந்து இனி காத்துன்னு இருக்கிறது சரியல்ல, எனக்கு உன் கூட சங்கமத்துக்கு ஆசைப்படுறேன்வா அப்படின்னு அகல்யா தேவிட்ட சொல்ல, அகல்யா தேவி பாக்குறான். பார்த்துட்டு புரிஞ்சு விடுத்து அகல்யா தேவிக்கு. ஓ, இது சஹசிராட்சன் தான் வந்திருக்கான், இந்திரன் தான் வந்திருக்கார் முனியோடைய வேஷத்துல, கௌதம முனிவருடைய வேஷத்துல, கணவர் அல்லா அப்படின்னு புரிஞ்சுட்டா. முனிவேஷம் சஹசிராட்சம் விஜ்ஞாய ரகுநந்தன மதிம் சகார துர்மேதா தேவராஜ குதூஹலாத். ராமா என்னாச்சு தெரியுமோ, கௌதம வேஷத்துல போட்டு அந்த தேவேந்திரனாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு துர்மேதாக துர்புத்தி ஆயிடுத்து. சட்டுன்னு அகல்யா தேவிக்கு துர்புத்தி வந்துடுத்து. ஏன் அப்படின்னா ஒரு சின்னதா அகங்காரம். ஏன்னா அப்பேற்பட்ட தேவேந்திரன் நம்மளெல்லாம் யாகம் பண்ணி அந்த ஹவிச தேவேந்திரனுக்கு தானே கொடுத்துருக்கோம், அப்பேற்பட்ட தேவேந்திரனே என்னுடைய அழகுக்கு மயங்கி வந்து கேக்குறார் அப்படிங்கறதும் அகங்காரத்துல அகங்காரம் வந்து விடுத்து, அழகுல அகங்காரம் வந்து விடுத்து. அதனால துர்மேதாக அங்க சொல்றா, ஏதோ மனசால துர்புத்தி ஆனவள் தேவராஜ குதூகலாத் மதிஞ்சகாரம், தேவர்களுக்கெல்லாம் ராஜாவான அந்த தேவேந்திரன்ட்ட தன்னுடைய மனசுனால ஒத்துண்டானாம். அதாப்ரவீத் சுரஸ்ரேஷ்டம் கிருதார்த்தேனாந்தராத்மனா கிருதார்த்தாஸ்மி சுரஸ்ரேஷ்ட கச்ச சீக்கிரமித பிரபோ. அதுக்கப்புறம் சந்தோஷம் பூண்டு மனசோட தேவராஜா கூட சௌக்கியமா இருந்தா. கொஞ்ச நேரம் கழிஞ்சதும் தேவராஜா கிருதார்த்தா அஸ்மி நான் தன்யமானேன், மேலும் பிரபோ இங்கேருந்து வேகம் இதா சீக்கிரம் கச்ச இங்கேருந்து வேகம் போங்கோ அப்படின்னு சொல்றார். மேலும் ஒண்ணு கூட சொல்றா அகல்யா தேவி, ஆத்மானம் மாம்ச தேவேஷ சர்வதா ரக்ஷமானத இந்திரஸ்து பிரஹசன் வாக்கியம் அகல்யாமிதம் அப்ரவீத். தேவராஜா எப்பவும் என்னையும் கௌதம முனிவரையும் காப்பாத்தின்னு சௌக்கியமா இருக்கிறதுக்கு வரம் தாங்கோ, ஆசீர்வாதம் பண்ணுங்கோ, எப்பவும் உங்களுடைய அனுகூலதை எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த அகல்யா தேவி ஒரு வரம் கேட்க இந்திரன்ட கேட்டு சொல்ற அப்படின்னு சொன்னதும் இந்திரதேவன் கேக்குறா கேட்டு பிரஹசன் சிரித்துண்டே அகல்யாக்க பதில் சொல்றா. பரிதுஷ்டோஸ்மி சுஷ்ரோணி கமிஷ்யாமி யதானதம், அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி அழகா இருந்த சுஷ்ரோணி அகல்யாவை கூப்பிடுற. நான் திருப்தி ஆனேன், பரிதுஷ்டா அஸ்மி நான் சந்தோஷம் அடைந்தேன், யதாகதம் கமிஷ்யாமி வந்த மாதிரி நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஏவம் சங்கம்ய துர்த்தயா நிஷ்சக்ராமோட ஜாத்துதா சிதம்பரமாத்வரன் ராம சங்கிதோ கௌதமம் பிரதி, இப்படி சொல்லி அவள்கிட்ட அகல்யா தேவிட்ட சொல்லி கௌதம முனி கௌதமுனியை பயந்து என்ன பண்றா, ஆசிரமத்துல இருந்து வேகம் அரங்கறார். அரங்கறத என்ன எடுத்து கௌதமுனி ஸ்நானம் கழிஞ்சுட்டு ஸ்நானாந்தரம் திருப்பி வந்துட்டு இருக்கார். கௌதமம் சததர்ஷாத பிரவிஷந்தம் மகாமுனிம் தேவதானவ துர்தர்ஷம் தபோ பல சமன்வித்தம். அப்போ சட்டுன்னு இந்திரன் யார பாக்கறா, தேவதானவ துர்தர்ஷம் தேவர்கள் அசுரர்கள் யாராலையும் தடுக்க முடியாதவர்கள் தடுக்க முடியாதவரான தபோபல சமன்வித்தம் தபோபலம் ஆர்ந்தவனும் அப்பேற்பட்ட கௌதமம் மகாமுனிம் பிரவிஷந்தந்த தர்ஷ கௌதம மகர்ஷி அந்த ஆசிரமத்துல வைத்து பார்த்துட்டார். கௌதம மகர்ஷி இந்திரனையும் பார்த்துட்டார், இந்திரன் கௌதம மகர்ஷியும் பார்த்துட்டார். இன்னுட்டு என்னாச்சு, தீர்த்தோதக பரிக்ரம் தீப்யமானலம் பஸ்மோ தூளித சர்வாங்கம் உமாபதி நிவாபரம் சிவபக்தம் மகாத்மானம் சர்வ தத்வார்த்தவே தினம். அதாவது சுத்த ஜலத்துல ஸ்நானம் பண்ணிட்டு அக்ரிய மாதிரி ஜொலிக்க கூடினவராக பஸ்மோத்தௌளித சர்வாங்கம் பஸ்மத்தால அப்படியே சர்வ அங்கங்களையும் போட்டுண்டு பரமசிவனை மாதிரி சிவபக்தனான அந்த மகாத்மா சகல வாஸ்தவமான நடந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டார். ஏன்னா முனிவர்களுக்கு பிரத்யட்சமா கண்ணால பாக்கணும்னு கிடையாது, அவ கண்ண மூடி என்ன நடந்ததுன்னு யோசிச்சாலே அவளுக்கு வந்துடும் தப்போபலம் இருக்கே, அதனால தெரிஞ்சுட்டார். தெரிஞ்சதும் கோபம் வர்றது, அவர் கையில தர்பையெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கார் சமித்து எல்லாம். ஏன்னா அக்னிய தேவத்தை அக்னிஹோத்திரம் எல்லாம் பண்றதா, அக்னி அப்படிங்கறது அவ குழந்தை, அந்த குழந்தைக்கு அவாளே எடுத்துட்டு வர்றதுல ஒரு சந்தோஷம் இல்லவா, அதனால மடியாக தர்பை சமித்தெல்லாம் எடுத்துட்டு வரார். வந்து எப்படி பார்த்ததும் கௌதம முனிவர் தேவராஜாவ பார்த்ததும் தேவராஜா பயந்துட்டான். பயந்து விஷன்ன வதனகா அபவது, அப்படியே முகம் எல்லாம் அவருடைய முகம் எல்லாம் மங்கி விடுத்து பயங்கரமா பயந்து போய் விரண்டு விடுத்தார். அத திருஷ்டுவா சஹஸ்ராட்சம் முனிவேஷதரம் முனிஹி துர்வ்ருத்தம் விருத்த சம்பன்னோ ரோஷாத் வதனம் அப்ரவீத். அந்த சச்சரித்திரான அந்த முனிவரன் முனிவேஷம் பூண்டு இருக்கக்கூடிய என்ன மாதிரியே தானே சஹஸ்ராட்சன் இருக்கான் அல்லவா, கௌதம முனிவருடைய வேஷத்துல தானே வந்திருக்கான் இந்திரன். அப்போ அந்த இந்திரனை பார்த்து கோபத்தால ரோஷாத் வஜனம் அப்ரவீத், கோப வேஷத்தால இப்படி சொன்னார். என்ன சொன்னார், மம ரூபம் சமாஸ்தாய கிருதவானசி துர்மதே அகர்த்தவ்யம் இதம் தஸ்மாத் விபலஸ்வம் பவிஷ்யசி. துர்மதே, புத்தி கெட்டவனே அப்படின்னு இந்திரனை கூப்பிடுறா. ஏன் அப்படின்னா அந்த சமயத்துல ஏதோ தப்பான எண்ணம் வந்து விடுறது இல்லவா, தப்பான வழி அதர்மமா ஏதாவது பண்றோம் ஏதாவது பாக்குறோம்னாலே நம்ம புத்தி கெட்டு போயிடுது அப்படின்னு தான் நினைப்போம் அந்த சமயத்துக்கு சந்தர்ப்பத்து. அதனால இந்திரனை புத்தி கெட்டவனே என்று கூப்பிடுறேன். உன்னுடைய நீ வந்து என்னுடைய சுரூபத்தை எடுத்துட்டு இல்லவா, கௌதம முனிவருடைய வேஷம் போட்டுட்டு தானே இந்திரன் வந்திருக்கார். அப்போ என்னுடைய சுரூபத்தை எடுத்துட்டு அகர்த்தவ்யம் இதம் கிருதவானசி, எது பண்ணப்படாதோ அதை நீ பண்ணியிருக்கையே, அதனால விபலகா பவிஷ்யசி, எந்த ஆசையினால வந்து பண்ணினையோ அது இல்லாம ஆகட்டும் உனக்கு, மேற்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில இல்லாம ஆகட்டும் அந்த சௌக்கியம் அப்படின்னு சொல்ல, கௌதமேனைவ முக்தே தூ சரோஷேன மகாத்மனா பேததுர்வ்ருஷணௌ பூமௌ சஹஸ்ராட்சஸ்ய தக்ஷணாத். அப்போ கோபம் பூண்டவர்கள் அந்த மகர்ஷி கௌதம முனிவர் பார்த்து இப்படி சாபம் விட்டதும் அந்த சமயமே அந்த வீரியம் இல்லாம அழுத்து அந்த இந்திரனுக்கு சாபத்தினால. அதசக்வா சவை சக்ரம் பார்யாமபி சப்தவான் இஹ வர்ஷ சஹஸ்ராணி பஹூனி த்வம் நிவத்ஸ்யசி. இந்திரனை சபித்ததுக்கு பிறகு உடனே தன்னுடைய மனைவியை சபிக்கிறா. ஏன்னா மனைவிக்கு ஒரு சின்ன அகங்காரம் ஏற்பட்டது இல்லவா, என்னதாந்தாலும் அதர்ம புத்தி ஏற்பட்டுனா அது தப்பு தானே, மனசால நினைத்தா கூட அப்புற புருஷனை நினைத்தா கூட அது தப்பு தான், அப்பேற்பட்ட தப்பு, அதுவும் அழகுல அகங்காரம் இருக்கக்கூடிய உனக்கு அந்த அந்த சாபம் கொடுத்தாதானே அந்த அழகுல அந்த மதம் அந்த மதம் விடணும்னா போனோம்னா ஏதாவது ஒரு சாபம் ஒரு அடி விழுந்தாலும் நம்மளுக்கு புரியும். ஏதாவது நம்ம தப்பு பண்றோம்னா ஒரு அழை திட்டினா ஐயோ அது தப்பு பண்ணப்படாது அப்படின்னு நமக்கு தோணுறது, அதுதான் சாபம் இங்கெல்லாம். அதனால அந்த முனிவர் தன்னுடைய பத்னிக்கும் சாபம் கொடுக்கிறார். தும் பகு நிவர்ஷ சஹஸ்ராணி இக நிவத்யசி, நீ வந்து நிறைய சம்வத்சரங்கள் நிறைய வருஷம் நீ இங்கேயே இங்கேயே வசிப்பாய். இன்னொட்டு எப்படி வசிப்பாய், இது என்னமா இந்த இது சாபம் அல்லவே வரமாச்சே அப்படின்னு கேட்டா அடுத்தது சொல்றார், வாயு பக்ஷா ஷிலா பூத்வா தப்யந்தி பஸ்மஜாயினி அத்ருஷ்யா சர்வபூதானாம் ஆஸ்ரமேஸ்மின் பவிஷ்யசி. எப்படி இருப்பாய், இங்கே வசிப்பாய், எப்படி இருப்பாய், ஷிலா பூத்வா ஒரு சிலையாக கடைவாய் அப்படின்னு, அதாவது ஒரு பாறையாக, அதுக்கு ஒரு ஜீவன் இருக்கா கேட்டா இல்லை இல்லவா, ஆனா இல்லையா கேட்டா இருக்கு, அப்படி ஒரு பாறையாக நீ இருப்பாய். வாயு பக்ஷா, வாயுவை மாட்டிலும் சாப்பிட்டு இருப்பாய், வேற எந்த சாப்பாடும் இல்லை, வாயு மட்டும் சுவசித்துட்டு இருப்பாய். தப்பியன் தீ தபிச்சுட்டு இருப்பாய், ஏன்னா இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சு விடுத்து அப்படின்னு தப்பி தபிச்சுட்டு இருப்பாய். இங்கே இருப்பாய், உனக்கு அணங்க முடியாது, தன்னுடைய அழகும் காட்ட முடியாது. அது மட்டுமல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட், சர்வபூதானாம் அத்ருஷ்யாம், யாராலையும் உன்னை பார்க்க முடியாது. நீ எந்த அழகுனால உனக்கு மதி மறந்தாயோ அந்த அழகு யாராலையும் பார்க்க முடியாது, உன்னை யாராலையும் பார்க்க முடியாது, அப்பேற்பட்ட அப்படி இந்த ஆசிரமத்திலேயே நீ இருப்பாய் அப்படின்னு சபித்தாரையோ, அந்த சாபம் தான் வரமாக ஆயிற்றது அகல்யாக்கு. எப்படி அடுத்தது சொல்றார் அவர் சொல், அகல்யாதேவி சொல்றா, முனிவரே நான் வந்து ஏதோ மனசால துர்புத்தியால நான் நினைத்துட்டேன், அல்லாம இந்த தப்புக்கு விமோச்சனம் இல்லையா, இப்பேற்பட்ட சாபம் தந்திருக்கேல இதுக்கு விமோச்சனம் இல்லையா அப்படின்னு கேட்க சொல்றார். யதா சைதத்வனம் கோரம் ராமோ தசரதாத்மஜஹ ஆகமிஷ்யதி துர்தர்ஷஹ ததா பூதா பவிஷ்யதி என்றொரு சமயம் ஜெகதேக வீரியனுமா இருக்க வீரனா இருக்கக்கூடிய தசரத மகாராஜாவுடைய புத்திரன் ஸ்ரீராமர் இந்த காட்டுக்கு, அதாவது கோரம் ஏதத் வனம், இத்தனை கோரமான இந்த வனத்துக்கு வருவாளோ வருவாரோ அந்த சமயம் உனக்கு உனக்கு நீ பரிசுத்தே ஆக அப்படின்னு வரம் கொடுக்கிறார். சாப மோட்சம் இதுதான். எனது ராமர் வந்து எப்ப இந்த காட்டுக்கு வந்து தன்னுடைய பாதம் வைக்கிறாரோ அந்த சமயம் நீ பரிசுத்தையாவாய் அப்படின்னு சாப மோட்சம் கொடுக்கிறார். இதல்லவோ வரம். ஆனா என்ன, நிச்சயமா ராமர் தர்சனம் கிடைக்கும், ராமரால பரிசுத்தையாவது எப்பேற்பட்ட விஷயம். அப்படி அந்த சாப மோட்சத்தையும் அருள் பண்ணி ஏவமுக்த்வா மகாதேஜா கௌதமோ துஷ்டசாரிணீ இமமாஶ்ரமமுத்ஸ்ருஜ்ய சித்தசாரண சேவிதே ஹிமவச்சிகரே ரம்யே தபஸ்தேபே மகாதபாஹ. மகாவர்ச்சஸ்வியான கௌதம முனி துஷ்சரித்திரையான அவளை இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஆசிரமத்தை விட்டுவிட்டு சித்தர்களும் சாரர்களும் எங்க வசிப்பாரோ அந்த ரமணீயமான ஹிமாலய சிகரத்துல போய் மகா தபஸ்வியான அவர் தபஸ் பண்ணினார். தபஹா தேபே அப்படின்னு சொல்லி தபஸ் பண்ணினார்னு சொல்லி அந்த சர்க்கம் பூர்த்தி. இந்த அஹல்யாவுக்கு சாபம் கொடுத்ததோட இந்த சர்க்கம் பூர்த்தி. இத்யாஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவிய பாலகாண்டே அஷ்டசத்வாரிம்சத் சர்கஹ ஜானகீ காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. மேலும் 49வது சர்க்கத்துல அஹல்யா சாப மோட்சம் எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிற சரித்திரத்தை விஸ்தாரமா சொல்ற. அபலத்து தத்ஷக்ரோ தேவான் அக்னி புரோகமான் அப்ரவீத்ரஸ்தவதனஹ சர்ஷி சங்கான் சசாரணான். அந்த அபலஹ, அபலனான அந்த இந்திரன் வந்து ரிஷிகணங்கள் சாரணங்கள் அக்னி அக்னி போன்றவர்களை எல்லாம் முன்னாடி நிறுத்தி அந்த தேவர்களை எல்லாம் பார்த்து பயந்து போன அந்த தேவ ராஜா இந்திரன் வந்து சொல்றார். என்ன சொல்றார் அவளை பார்த்து, குர்வதா தபசோ விக்ரம் கௌதமஸ்ய மகாத்மனஹ க்ரோதமுத்பாதேஹிமயா சுரகாரியமிதம் கிருதம். தேவர்களை பார்த்து இவர் சொல்றா, உங்களுக்காக தானே மகாத்மாவான அந்த கௌதம மகர்ஷிக்கு கோபத்தை உண்டாக்கி அவருடைய தபஸை விக்னப்படுத்தி இப்படி என்னுடைய வீரியத்தை இல்லாம ஆகி நிக்கிறேன். நீங்கெல்லாம் பாக்குறது உங்களுக்கு கண்ணு காண்றது இல்லையா, உங்களுக்காக தானே நான் அங்க போய் ரெப்ரசன்டேட்டிவா அவருடைய வீரியத்தை கம்மி பண்ணினேன். தபஸ் வீரியத்தை என்னன்னா இது என்ன உத்தேசம் பண்றாருன்னா, கௌதம் முனியோடைய தபோ மகிமையால தேவர்கள் தங்களுடைய பதவியிலேந்து அப்படியே இல்லாம ஆயிண்டே இருக்கு. ஏன்னா கௌதம் முனிவருக்கு அந்த தபஸ் சக்தி எல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால தேவர்களுக்கு அவளுடைய பதவியிலேந்து சுத்தி ஏற்படுறது. அதனால என்ன பண்ணலாம், அவருடைய மனைவி கூட இப்படி ஏதாவது பண்ணி அவருக்கு கோபம் வந்து அவர் சாபம் கொடுத்தாராகில் அவருடைய தபோபலம் கம்மியாகுமே, அப்படி தபோ விக்னம் வருத்தி தேவர்களை காப்பாத்தலாம் என்றுதான் இந்திரன் வந்து சென்ற. அது ஒரு காரணம், ரெண்டு காரணம் சொல்லியிருந்தேனே, அதுல ஒரு காரணம் இதல்லவோ. அதனால இந்திரன் பயந்து போய் தேவர்களுக்கு கூப்பிட்டு சொல்லிடுறான், உங்களுக்கு வேண்டிதானே நான் போனேன், அவருடைய விக்னத்தை தபஸுக்கு விக்னம் பண்ணப்படுத்துறதுக்கு தானே போனேன், இப்ப என்னுடைய வீரியம் இல்லாம நான் இருக்கேனே உங்களுக்கு காண்றது இல்லையா. அபலோஸ்மி கிருதஸ்தேன க்ரோதாத் சாச்ச நிராகிருதா சாப மோக்ஷேண மகதா தபோஸ்யாபகிருதம் மயா. அவருடைய கோபத்தினால நான் இதோ அபலனா இருக்கேன், என்ன இப்படி ஆயி என்னுடைய நிலைமை இப்படி ஆயிடுத்து, அப்போ இது இதுல இதுல இருந்து என்னை முக்தி படுறதுக்கு நீங்க தான் ஏதாவது ஒரு வழி பண்ணலாம். கௌதமன் இப்படி சபித்ததுனாலதான் நான் அவருடைய தபசக்தி கம்மியாச்சே, அவர் சபிக்க வைத்தேனே நான், அப்படி சாபத்தை நான் ஏற்று வாங்கினேன், அவருடைய தபஸ் சக்தியையும் கம்மி பண்ணினேன். இப்படி இருக்கக்கூடிய என்னை நீங்கள் தள்ளலாகாது, என்னை முன்படி நான் எப்படி இருந்தேனோ அதுபடி ஆக்குங்கோ அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணணும். அர்ஹத்தை நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு அர்ஹத்தை உண்டு அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டு இந்திரனுடைய வாக்கு கேட்டு யாரெல்லாம் சக்கரக்ரதோர்வஜ ஸ்ருத்வா தேவாஹ ச அக்னி புரோகமாஹ பிதேவானுபேத்யாஹு சஹ சர்வை மருத்கணைஹி. இந்தனுடைய வார்த்தை கேட்டு அக்னி போன்ற தேவர்கள் பின்னியோ சர்வைஹி மருத்கணைஹி எல்லா மருத்கணங்களும் கூடிந்து என்ன பண்றா, எல்லாரும் நேரா போய் யார்கிட்ட போய் நிக்கிறா, பித்ருதேவானுபேத்யாஹு பித்ருதேவர்களை பித்ருதேவதைகள்கிட்ட போய் தெரிவிக்கிறார். புரோவிசார்ய மோகேன ரிஷிபத்னீம் சதக்ரதுஹு தர்ஷயித்வா முனேஷாபாத் தத்ரைவ விபலஹ்க்ருதஹா. இந்திரன் இதும் யோசிக்காம ரிஷிபத்னியை ஆசைப்பட்டிருந்து மகர்ஷியுடைய சாபத்துக்கு ஆளாய் வந்திருக்கார். அப்போ இதுல இருந்து என்ன புரியறது, தேவர்களுக்கும் புரிஞ்சு கொடுத்து என்னவாக்கும் வாஸ்தவம், இந்திரனுடைய விஷயம் என்னது அப்படிங்கிறது. ரெண்டு காரணங்கள் சொன்னேன், அதுல ரெண்டாவது காரணம் பத்னி மேல ஆசை இருந்துட்டு தான் போயிருக்கார், அகல்யா மேல ஆசை இருந்ததுனால தான் போயிருக்கார், அது கூட எங்களையும் காப்பாத்துறதுக்காக போயிருக்கார் அப்படின்னு ரெண்டு வியாஜம். அப்போ இத வந்து அந்த பித்திருக்கள்கிட்ட சொல்ல, மேலும் அவ வந்து எல்லாருமே தீர்மானம் பண்ற என்ன அப்படின்னா, யாகத்துக்கு பசுவை கொடுப்போமே, பசுனா யாகத்துக்கு வேண்டின மிருகம் எதுவோ அது, அந்த மிருகத்தை மிருகத்தினுடைய அந்த வீரியத்தை எடுத்துட்டு இந்திரனுக்கு கொடுங்கோ, சேர்த்து வைங்கோ உடனடியா அப்படின்னு சொல்ல, அபலஸ்து கிருதோ மேஷஹ பராம் துஷ்டிம் தசாத்யதி. அப்படி அவர் வந்து திருப்தி அடையட்டும் என்று சொல்லி முன்னாடித்தை விட வீரியம் கிடைச்சிடுத்து இந்திரனுக்கு சந்தோஷம் ஆயிட்டாரு. அப்படி அக்னியோடைய வார்த்தையை கேட்டு பிதிருதேவர்கள் எல்லாரும் சேர்ந்து அக்னி தேவன் தான் அந்த சொல்ற, அப்போ பிதிருதேவர்கள் எல்லாம் சேர்ந்து இவர்களுக்கு இந்த தேவேந்திரனுக்கு முன்னாடித்தை விட அந்த வீரத்தை கொடுத்து அருள் பண்ணினா. அதுல இருந்துதான் ததா பிரபிருதி காகுஸ்த பிதிருதேவாக சமாவதா காகுஸ்தா ராமா ததா பிரபிருதி, அதுல இருந்துதான் பிதிருதேவதாக சமாகதாக அபலான் மேஷான் புஞ்சதே. பிதிருதேவர்களுக்கெல்லாம் சாப்பாடு என்னன்னா வீரியம் இல்லாத இந்த மிருகத்தினுடைய மிருகம் தான் அவளுக்கு சாப்பாடு, அதுல இருந்துதான் உருவாச்சுப்பா அப்படின்னு சொல்ல, மேலும் இந்திரஸ்துமேஷ விருஷனஹ ததா பிரபிருதி ராதவ கௌதமஸ்ய பிரபாவேன தபசஸ்ய மகாத்மனஹ. ராதவா, தேவேந்திரன் அன்னையிலேந்து தபோ முகிமையினால மேஷ விருஷணஹா என்கின்ற பேருடையவரா ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி, ததா கச்ச மகாதேஜ ஆஶ்ரமம் புண்ணிய கர்மணஹா தாரயேனாம் மகாபாகா அஹல்யாம் தேவரூபிணீம். அது அன்னையிலேந்து மகா மகிமையோடு இருக்கக்கூடிய ராமா, புண்ணியசாலியான ரிஷியோடைய ஆசிரமத்துல நீ எப்ப வரையோ அன்னைக்குதான்ப்பா இந்த அழகார்ந்த இந்த அகல்யாக்கு சாப மோக்ஷம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இதுதான் கதை. விஸ்வாமித்ரவதிஷ்ருத்வா ராகவ சஹ லக்ஷ்மணஹா விஸ்வாமித்ரம் புரஸ்கிருத்ய தமாஶ்ரமம் அதாவிஷத. அப்படி அந்த அகல்யாவுடைய சாபத்தினுடைய கதையை கேட்டதும் இப்படி இந்திரனுக்கு இப்படி எல்லாம் ஏற்பட்டிருக்கு, அகல்யா அப்படி ஒரு சிலையாக இருக்கா, வாயுபக்ஷம் சாப்பிட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதும் ராமருக்கு ஒரு க்ஷணம் சரி பொறுமையா நாளைக்கு போய் சாப மோட்சம் கொடுப்போம் அப்படின்னு எல்லாம் இல்லையாம். ராமர் அதை கேட்ட உடனே ஸ்ரீராமனும் லக்ஷ்மணனும் கூட்டிண்டு விஸ்வாமித்திர முனிவரை முன்னாடி நிறுத்திண்டு உடனே அப்படிங்கிற அத்தத்தம் ஆசிரமம் ஆவிஷத்து, உடனே அந்த ஆசிரமத்தை ஆசிரமத்துக்குள்ள ஏறிட்டார் ராமர். ஏன் ராமர் வந்தா உனக்கு மோட்சம் கிடைக்கும், ஏன் கௌதம முனிவர் அப்படி ஒரு அருள் பண்ணிருக்கார் அப்படின்னா, அது கொஞ்சம் யோசிக்கின்ற விஷயம். யாரு வேணும்னா வந்திருக்கலாமே அல்லவா. இப்போ கிருஷ்ணாவதாரத்துல நலகோபுர மணிகிரீவருக்கு கிருஷ்ணனுடைய கிருஷ்ணன் உங்களுக்கு சாப மோட்சம் தருவார் அப்படின்னு நாரதர் சொல்லியிருக்கார், சாப மோட்சம் பண்ணிருக்கார், கிருஷ்ணர் வரப்போறார் அப்படின்னு. அதே மாதிரிதான் இங்க ராமர் வந்து எப்ப வராளோ அப்ப நீ பரிசுத்தே ஆவாய் அகல்யா அப்படின்னு கௌதம முனிவர் அப்படி சாப மோட்சம் கொடுக்கறா அப்படின்னா ராமருக்கு இன்னும் அவ்வளவு பெருமை. அது வந்து ராம நாம சித்தாந்தம் பண்ணின போதேந்திரா சுவாமிகளும் அவருடைய நிகழ்வுல அவர் இருந்த காலத்துல ஒரு மகத் அற்புதமான ஒரு கதை இருக்கு. என்ன கதை அப்படின்னா, காசி யாத்திரை போகும் வழியில ஒரு பெரிய பண்டிதனுடைய வித்வானுடைய ஆமோடைய திண்ணையில படுத்துட்டு இருந்தா, படுத்துட்டு இருக்கிற ஒரு சமயம் ஒரு நாளைக்கு அந்த மனைவி காணாம ஆயிட்டா. திருப்பி வந்து ஒரு 10 நாள் கழிஞ்சு திருப்பி வந்து கலக்கரா என் கடக்கலை அப்படின்னு மனைவியை காணும் அப்படின்னு அந்த வித்வான்கிட்ட சொல்ல. அதுக்கப்புறம் இவர் ஸ்நானம் பண்ண இறங்கினப்போ அங்கேருந்து தன்னுடைய மனைவியை பாக்குறா. எப்படி இருக்கா அப்படின்னா இந்த பரதாவ போட்டு இருக்கா, அதாவது முஸ்லீம் ஆயிட்டா. என்னாச்சுமா அப்படின்னு கேட்கறத நாம அங்க நம்ம ரெண்டு பேரும் படுத்துட்டு இருந்தோமே, இங்க இருக்கிற கொஞ்சம் 10 பேர் வந்து என்னை தூக்கிட்டு போயிட்டா, அவளுடைய குலத்துக்கு மாத்தி விட்டா, இப்ப என்ன பண்றது தெரியல, என்னை ஏத்துக்கணும், நான் திருப்பி வந்திருக்கேன், என்னை ஏத்துக்கணும்னு சொல்றத இவருக்கு என்ன பண்ணு தெரியல, நேர வித்வான்ட்ட போய் சொல்றான். அப்போ அந்த வித்வான் சொல்றா, ஒண்ணும் இல்லை, 3 ராம ராம ராமா சொல்லி ராமநாமம் சொல்லி அந்த புழையில முங்கி எழுந்திருக்கட்டும், அதுக்கப்புறம் நீ ஏத்துக்கோ அப்படின்னு சொல்றத அவ அம்மா வந்து திட்டா. என்னடா இப்படி சொல்லிவிட்டாய், ஒரு ராமநாமா சொன்னா போதுமே அவளுடைய சாரித்திரம் திருப்பி வரத்துக்கு அப்படின்னு சொல்ல, அப்போ அங்க வெளியில இருந்த ஓதன்ராஜ் சுவாமிகள் வந்து, நான் வந்து ராமநாம சித்தாந்தம் பண்றதுக்காக இருக்கேன், அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், இப்போ இது இப்படி இது கொஞ்ச நேரம் ஆகட்டும், இது ராத்திரி பகல் ஆகட்டும், அந்த நதிக்கரையில வந்து எல்லாரையும் கூட்டிட்டு வா, அந்த குளத்துக்கு சுத்திலும் எல்லாரையும் ஜனங்கள் இந்த ஊரு ஜனங்கள் எல்லாம் வர சொல்லு, பாக்கி நாளைக்கு பாக்கிறோம் என்று சொல்லி, சரி அப்படியே ஆகட்டும், ஏன்னா சன்னியாசி சொல்றார், அப்படியே பண்றோம் அப்படின்னு சொல்லி கார்த்தால இந்த 4 பேர் வித்வான் அந்த தம்பதிகள் போதேந்திரால் சுவாமிகள் எல்லாருமா போய் அவள்கிட்ட அந்த பர்தா போட்டு இருக்கிற அந்த மனைவிட்ட, நீ போய் ஒரே ஒரு தடவை ராமா சொல்லி முங்கி எழுந்துரு அப்படின்னு சொல்ல, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறத அந்த மனைவி முங்கி எழுந்திருக்கிறத எப்படி தூக்கிட்டு போறதுக்கு முன்னாடி எந்த வஸ்திரத்தை போட்டிருந்தாலோ மணி ஆச்சாரமா போட்டிருந்தாலோ அதே வஸ்திரத்துல முங்கி எழுந்திருக்கிறத வரா, தேஜஸ்வியா வராளாம். இத பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறா, என்னடா அப்பா இது மேஜிக்கா இருக்கே, அதாவது முங்கரத்த பிரதா போட்டு எப்படி சாரித்திரம் துளைந்தவளாக முங்கினாலோ திருப்பி வரத்த சாரித்திரத்தோட அதி தேஜஸ்வியாக வராளே, எப்படி இது அப்படின்னா ராம நாமத்தினுடைய பலன் அப்படின்னு சொல்ல, இது எதனால ராம நாமத்துக்கே அந்த சாரித்திரத்தை கொடுக்க முடியும், ராமர் வந்தா பரிசுத்த ஆக மாட்டாளா, அப்பேற்பட்ட அகல்யா தேவி, அகல்யா தேவி ஏதோ மனசால ஒரு சமயம் புத்தி தடுமாறிதுனால ஒரு தப்பு பண்ணப்பட்டா அதுக்கு இப்பேற்பட்ட சாபம், ஆனா சாப மோட்சம் ராமரே அழைச்சிண்டு வா, ராமர் பார்த்ததும் நீ பரிசுத்த ஆவாயின கௌதம முனிவர் சொல்ல, அது அகல்யா தேவிக்கே பரம கிருப்பை, அப்படி இருக்கிறவாளுக்கும் பரம கிருப்பை, எத்தனைதான் பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் என்னதான் புத்தி கட்டு நம்ம செயல்பட்டாலும் அதுக்கப்புறம் திருந்தறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தோம்னா ராமநாமம் தான், ராமநாமம் ஒண்ணு மட்டும் போதும் நம்மளை எல்லா பாவத்திலேருந்தும் முக்தமாக்கும், மனசா வாச்சா கர்மனா எப்படி நம்ம பண்ணியிருந்தாலும் அதுல இருந்தெல்லாம் மோச்சனம் ராமநாமத்துக்கு சொல்ல முடியும், கொடுக்க முடியும் அப்படின்னு போதேந்திரால் சுவாமிகள் சொல்லியிருக்கார். அதே மாதிரிதான் இங்கேயும் கௌதம முனிவரால நம்மளுக்கு தெரிய வருது, ஸ்ரீ ராமர் வந்தா உனக்கு மோச்சனம் பரிசுத்தமாவாய் அப்படின்னா என்ன அர்த்தம், ராமரை வழிபடக்கூடிய எல்லா பக்தர்களும் பாவத்திலேருந்து முக்தி அடைவார்கள், மேலும் ராமநாமம் ஜபம் பண்றவா அந்த ராமநாமத்தையே உள்வாங்கின்னு இருக்கிறவளுக்கு எந்த காலத்திலையும் பயம் இல்லாமல் ராமருடைய கிருப்பையில சந்தோஷமாக இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் தெரியறது. அதனாலதான் ராமர் வந்தா அவனுக்கு பரிசுத்தமாவா என்று கௌதம முனிவர் சொல்லியிருக்கார். அப்படி ராமர் அந்த ஆசிரமத்துல காலை எடுத்து வைக்கிறார். அந்த சமயம் என்னாச்சாம், ததர்ஷச மஹாபாகாம் தபசாத்யோதித பிரபாம் லோகைரபி சமாகம்ய துர்நிரீக்ஷாம் சுராசுரைஹிம். அந்த சமயம் தபசுனால வெலச கூடின அத்தனை அப்பேற்பட்ட ஜாஜ்வல்யமான காந்தியோட இருக்கக்கூடியவர் அவள் வந்து எல்லாருக்கும் மறைஞ்சிருந்தா, யாராலையும் பார்க்க முடியாது அந்த அகல்யா தேவி அல்லவா, அது அப்படித்தானே சாபம், அதனால காண போறோம் திருப்பி பார்க்க போறோம் அகல்யா தேவியை அப்படின்னு, பிரம்மாவுடைய புத்திரியான அகல்யா தேவியை பார்க்க போறோம், கௌதம முனிவருடைய பத்னியான அகல்யா தேவியை பார்க்க போறோம், பரிசுத்தமான அகல்யா தேவியை பார்க்க போறோம் என்று தேவர்கள் எல்லாரும் தேவர்கள் அசுரர்கள் எல்லாரும் வந்து கூடிவிட்டான். ஏன்னா அகல்யா தேவியை கண்ணுக்கு தெரிய போறது அப்படிங்கிற ஆசையினால. அப்படி அதுவும் அந்த அகல்யா தேவி பிரம்ம தேவரால அப்படி பார்த்து பார்த்து பார்த்து படைத்தவளாம் அகல்யா தேவி, அப்பேற்பட்ட அகல்யா தேவி. மேலும் எப்படின்னா மாயாமயின் இவ மாயா நிர்மிதமான இருக்கக்கூடிய மாயை எப்படி இருக்கும், நம்மள இழுக்கும் இல்லையோ, அதானே மாயை அப்படிங்கிறது. அது மாதிரி இருப்பான் அகல்யாதேவி. அகல்யாதேவிய பார்த்தவா திரும்ப மாட்டா, அப்பேற்பட்ட அகல்யாதேவி. திவ்யாம் சதுஷாராவிருதாம், அதிமானுஷ ரூபமான மஞ்சினால மூடப்பட்டவளான, மஞ்சினால மூடப்பட்ட மேகம் எப்படி இருக்கும் அது மாதிரி இருப்பலாம். மேலும் அப்பேற்பட்ட அகல்யாதேவி ராமருடைய பாதஸ்பர்சனம் அங்க பட்டதும் அந்த அகல்யாதேவி எப்படி உதிக்கிறாளாம், ஒரு சூரியன் அக்னி சிகாமிவ, ஒரு சூரியன் அப்படியே சமுத்திரத்திலிருந்து மேல ஏறி வருமே, பொங்கிண்டு வருமே, அந்த உதயம் சூரியோதயம் எப்படி இருக்குமோ அது மாதிரி அகல்யாதேவி அங்க ஒவ்வொரு அவயவங்களா தெரிஞ்சுண்டு தென்பட்டு வந்துருந்தா, அந்த சிலையிலேருந்து மாறி அகல்யாதேவியோடைய ஸ்வரூபத்தை எடுத்துண்டா. சூரிய காந்தி ஆட்டமா அந்த மகாபாகாந்த தர்ஷன, அந்த மகாபாகியவதியான அகல்யாதேவிய எல்லாரும் பார்த்தார் ஸ்ரீராமருடைய ஸ்பர்ஷனத்தினால. சாஹி கௌதம வாக்கேன துர்நிரீக்ஷ்யா பபூவ த்ரயாணாமபி லோகானாம் யாவத் ராமஸ்ய தர்ஷனம் சாபஸ்யாந்தம் உபாகம்ய தேஷாம் தர்ஷனமாகதான். எல்லா மூணு உலகத்திலையும் இருக்கக்கூடிய எல்லார்களும் திரண்டு வந்துட்டா அந்த கௌதம வாக்கியத்தினுடைய வாக்கியத்திலான ஸ்ரீராம தர்சனமும் கிடைக்கும், அகல்யா தேவியோடைய தர்சனமும் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் கண்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். அப்பேற்பட்ட வைபவம் அகல்யா சாப விமோக்ஷம் அல்லவா, ராமருடைய தர்சனமும் அகல்யா தேவியோடைய தர்சனமும் அப்பேற்பட்ட நிகழ்வு. அது பாக்குறதுக்கு எல்லாரும் வந்து ஆச்சரியப்பட்டு கண் குளிர்ந்தார்கள், மனசும் குளிர்ந்துதான் எல்லாருக்கும். ராகவௌத்து தத்துஸ்தஸ்யாஹ பாதௌ ஜக்ருஹதுஸ்ததா ஸ்மரந்தி கௌதம வசஹ பிரதி ஜக்ராஹ சாசதௌ. அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியம் இந்த ஸ்லோகம். ராகவௌ ததா ராகவௌத்து ததா தஸ்யாஹ பாதௌ ஜக்ருஹது. ஸ்ரீ ராமர் லக்ஷ்மணல்லவோ இருக்கார், சாட்சாத் லோகத்திலே எல்லாருக்கும் அந்தர்யாமிய விளங்க கூடினவர். சரியா பார்த்தா அகல்யாதேவியல்லவோ நேரா போய் நமஸ்காரம் பண்ணம் ராமர் ராமலட்சுமணனுடைய பாதத்துல. இது நேரா திருப்பி பண்றா, ஸ்ரீ ராமலட்சுமணர் உடனே போய் அகல்யாதேவியுடைய பாதங்களை பிடித்தார், அழகா தொட்டு வணங்கி நமஸ்காரம் பண்ணிண்டாளாம். அப்போ அகல்யாதேவிக்கும் புரிஞ்சுடுத்து இது யாரு அப்படின்னு. ஏன்னா கௌதம முனிவரும் சொல்லியிருக்காரு நம்மளுக்கு சாபம் மோட்சம் ஆயிடுத்துனா இவர் சாக்ஷா ராமர் தான் அப்படின்னு புரிஞ்சுடுத்து அவரையும் ஆசீர்வாதம் பண்ணினா அகல்யாதேவி. எதற்காக ராமர் வந்து நமஸ்காரம் பண்ணணும் அகல்யாதேவி அப்படின்னா, கௌதம முனிவருடைய பத்னி, பிரம்மருடைய புத்திரி அல்லவா, பிரம்மதேவருடைய புத்திரி, அப்பேற்பட்ட தபோசக்தி தபோ வலிமை இருக்கக்கூடிய அகல்யாதேவி, அப்பேற்பட்ட தேவியை நம்ம நமஸ்காரம் பண்ணிண்டாமோ அந்த மரியாதைக்காக நமஸ்காரம் பண்ணினாலாம். பாத்யமர்க்கியம் ததாதித்யம் ச கால சுசமாஹிதாம் பிரதிஜக்ராஹகாகுஸ்தோ விதிதிருஷ்டேன கர்மணாம். அதி ஜாகிரதையோட சுசமாஹிதான, ரொம்ப ஜாகிரதையா கான்சென்ட்ரேட்டடா, ஏன்னா எந்த பிழவும் வரப்படாது. அதனால அதிஜாகிரதையோட பாத்யமும் அர்க்யம் அதே மாதிரி அதிதி பூஜை எல்லாம் பண்ணி ஸ்ரீராமரை சாஸ்திர விதிப்படியை உபச்சாரம் பண்ணினா அப்படிங்கிறா. திருப்பி அதாவது ராமர் லக்ஷ்மணர் அகல்யா நமஸ்காரம் பண்ணி திருப்பி வந்ததும் அகல்யாதேவி இவருக்கு தன்னுடைய ஆசிரமத்துக்கு அல்லவோ ராமர் வந்திருக்கார், அதனால வந்த அதிதி அல்லவோ அதிதி சத்காரம் நல்லா அதிதி தேவி பண்ணினா அகல்யாதேவி பண்ணினா அப்படின்னு சொல்லி. புஷ்பவிருஷ்டிர் மகத்யாசீது தேவதும் துபிரிஸ்வனஹ கந்தர்வாத்சரசாம் சாபி மகானாசீத் சமாகம. இந்த அற்புதமான சந்தர்ப்பத்துல வேளையில தேவர்கள் எல்லாரும் துந்துவி முழக்கரா பூமாரியை பொழிந்தார்கள், கந்தர்வர்கள் அப்சரஸ்திரிகள் எல்லாம் அவ வந்து சந்தோஷம் அடைந்தார்கள். மேலும் தேவர்கள் கந்தர்வர்கள் பாட அப்சரஸ்திரிகள் எல்லாம் நாட்டியமாட அவ சந்தோஷத்தை தெரிவிக்கிறார். சாது சாத்விதி தேவாஸ்தாம் அகல்யாம் சமபூஜையன் தபோபல விசுத்தாங்கின் கௌதமஸ்ய வசானுகாம். தேவர்கள் எல்லாம் தப்போ மகிமையால பரிசுத்தமான சரீரத்தை உடையவளான கௌதம மகர்ஷியுடைய வசத்துக்கு இருக்கக்கூடிய அகல்யாவை பார்த்து சந்தோஷம் அடைஞ்சார்கள், எல்லாரும் புகழ்த்தினா. ஏன்னா கௌதம முனிவரும் வந்துட்டான், அப்படிதானே சாப மோட்சம் அடைந்தாங்கன்னா நீ என்னை வந்து சேருவாய் அப்படின்னு தானே சொல்லியிருக்காரு. கௌதம முனிவரும் அகல்யா தம்பதி சமேதமா பார்த்து எல்லாரும் புகழ்த்தினா, சமபூஜைன்னு எல்லாரும் பூஜை பண்ணினா அந்த தம்பதிய. கௌதமோஹீம் மகா தேஜா அஹல்யா சகித சுகி ராமம் சம்பூஜ்ய விதிவத் தபஸ்தேபே மகாத்தபாஹ. முதல்ல அஹல்யா தேவி தான் பூஜை பண்ணினா, ஸ்ரீராமரை லக்ஷ்மணனை அதிதி சத்காரம் பண்ணினாலேயோ. இப்போ கௌதம முனிவரும் வந்து தம்பதியா இருக்கா, திருப்பி ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல மகா தேஜஸ்வியான கௌதம முனிவரும் அஹல்யா சமேதராக சந்தோஷம் பூண்டவர்களாக அந்த ஸ்ரீராமரை சாஸ்திரப்படி சம்பூஜ்ய நன்னா பூஜை பண்ணி மகா தபஹா தபஹா தேபே மகா தபஸ் கை கொண்டு அவ தபஸ் பண்ண போனா, இவ ரெண்டு பேரும் தபஸ் பண்ண போனா அப்படின்னு சொல்ற. அதாவது அஹல்யா சாப மோட்சம் ஆயிட்டுது, மேலும் இவா ரெண்டு பேரும் தம்பதியா வந்து ஸ்ரீராமரை பூஜை பண்ணி மேலும் தபஸ் பண்றதுக்காக அவ சென்றார்கள். ராமோபி பரமாம் பூஜாம் கௌதமஸ்ய மகாமுனேஹே சகாஷாத் விதிவத் பிராப்ய ஜகாம மிதிலாம் ததஹ. ஸ்ரீராமரும் கௌதம மகர்ஷியுடைய கௌதம மகர்ஷியிட்டேந்து விதிவது பரமாம் பூஜாம் பிராப்ய, அதுவா விதிவத்தா சாஸ்திரப்படி அந்த பூஜையை எடுத்துட்டு வாங்கிண்டு உடனடி ஸ்ரீராமரும் புறப்படுறாரா. எங்க புறப்பட்டார்? ஜகாம மிதிலாம் ததஹ, மிதிலா பட்டணத்துக்காக போறார். அங்க வந்து வந்து சேர்ந்துட்டார் அப்படின்னு சொல்லி அந்த இந்த சர்க்கம் பூர்த்தி ஆவது. இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதி காவியே பாலகாண்டே ஏகோன பஞ்சாஷ சர்கஹ. ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய. மேலும் மிதிலா நகரத்துல எப்படி அவ வந்து உள்ள ஏறி என்னெல்லாம் பாக்கலாம், அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் நாளைக்கு அனுபவிக்கலாம். சஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்க்கேன மலிம் மகிஷாஹ கோபிராமணேபி சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. காலே வர்ஷது பர்ஜன்யஹ பிருத்வீ சஸ்தி ஷாலினி தேசோயம் க்ஷோபரஹிதோ பிராமணா சந்து நிர்பயாஹ அபுத்ரா புத்ரிணஸ் சந்து புத்ரிணஸ் சந்து பௌத்ரிணஹ அதனாஸ் தனா சந்து ஜீவந்தி சரதாம்ஷதம். சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி பிரவித்தரம் ஏகைகமக்ஷரம் ப்ரோக்தம் மஹாபாதகநாசனம் ஷிண்மன் ராமாயணம் பக்த்யா யஃ பாதம் பதமேவவா சயாதி ப்ரஹ்மணஸ்தானம் ப்ரஹ்மணா பூஜ்யதே சதா. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹ. யன்மங்கலம் சஹஸ்ராக்ஷே சர்வதேவ நமஸ்க்ருதே மித்ரநாஷோ சமபவத் தத்தே பவது மங்களம். யன்மங்கலம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத் புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணார்ணவே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். அமிர்தோத்பாதனே தைத்யான் கிரதோ வத்ரதரஸ்ய தத் அதிதிர்மங்கலம் பிராதா தத்தே பவது மங்களம். த்ரீன்விக்ரமான் பிரக்ரமதோ விஷ்ணோரமித தேஜசா யதா சிம்மங்கலம் ராம தத்தே பவது மங்களம். ரிஷயஸ் சாகராத்வீபா வேதாலோகா திசச்சதே மங்களானி மகாபாஹோ திசந்து தவ சர்வதா. காயேன வாசா மனசேந்திரேர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதி ஸ்வபாவாத் கரோமி யத்ய சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயேதத். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய. ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம.